எதுக்காக கிட்ட வந்தாளோ, எதை தேடி விட்டு போனாளோ, விழுந்தாலும் நான் உடஞ்சே போயிருந்தாலும் நினைவிருந்தாலே போதும் நிமிந்திடவேனே நான். மழக்காதல் என்பது மாய வலை, சிக்காமல் போனவன் யாரும் இல்லை, சிதையாமல் வாழும் வாழ்க்கையே தேவையில்லை. போனாளோ